தேயின் வகையில் திருவந்து பரதன்னே ஒய்வருமோலாம் யாரும் மிலங்கிலேயின் யாரும் தீஜான் பாரம் கிவா புலிச்சி செதில் உயிரர் ஆகும் யாரும் விலங்கிதாலம் யோதியதிலே சேரமோக்கு அதன அஸ்குருவாதி போலை பாகுரம் கேவாப்தரே